அம்மா அம்மா எந்த நாருயிரே கண்ணின் மணியே தெய்வம் நீயே ஆருயிரே நானும் நீயும் என்றும் ஓருயிரே இரு கண்ணின் மணியே தெய்வம் நீயே அம்மா அம்மா எந்த ஆருயிரே மாசம் சுமந்து பட்ட பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க தாயும் நீயே தவம் இருந்தாயே வாடுகம்மா பிள்ளை என்னை நீ